வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். அவ முன்னால நிக்கிறேன், அந்த கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், லக்குதான் உனக்கு அடிச்சிருக்கே. அட ஒன்னால சிக்கிற ஒன்னால திக்கிற ஒன்னால விக்கிற அனுஷ்கா சர்மாக்கு கோலிய போல் உனக்கு தான் நானும் கிடைச்சிருக்கேன். அட ஒன்ன நடாபுற ஒன்னால சாப்பிட எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சு. டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா, உன் கூட சேர்ந்து வாழ ஆசைதான் வந்துடுச்சு. டேட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா. அவ முன்னால நிக்கிற அவ கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, பின்னால சுத்துற, முன்னால சாவுற. அவ முன்னால நிக்கிற அந்த கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, முன்னால சாவுற, முன்னால சாவுற. அந்த பொண்ணே நீங்க தான்.